காதல் நீதானா, நான் காதல் நீதானா. உன்னை காலத்தா கண்கள் கொண்டேனா, தெரிந்ததே உன் முகம் மறந்ததே, என் முகம் வழிந்ததே, சந்தனம் நனைந்ததே, குங்குமம் வானமும் என் பூமியும் உன்னிடம். ஒன்றுதான் அங்கும் இங்கும் உள்ளது உனக்கதை தருகிறேன் உயிர் என சுமந்திரு வானமும் என் பூமியும் உன்னிடம். காதல் நீதானா, காதல் நீதானா. உனக்கு என்ன தோன்றது? கேட்காத குயிலின் ஓசை கேட்குதே உன் வார்த்தையில். கலண்டரின் தேதிகளை எண்ணுகின்றேன் நாளும், தூரத்திலே கேட்கின்றதே நாதசுரம். காதல் நீதானா, காதல் நீதானா. உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா, நெஞ்சம் மீது ஒன்றுதான் அங்கும் இங்கும் உள்ளது உனக்கதை தருகிறேன் உயிர் என சுமந்திரு வானமும் என் பூமியும் உன்னிடம். காதல் நீதானா, காதல் நீதானா. உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா. கனவு கண்டாய், நீ வந்தாய், முத்தம் தந்தாய், பதிலுக்கு என்ன தந்தாய்? போ போ போ, சொல்ல மாட்டேன் போ. கனவில் நீ செய்த குறும்பை நேரிலே நான் செய்யவா? பார்க்காமலே கேட்காமலே போகின்றதே காலம், சொர்க்கத்திலே சேர்க்கின்றதே உஞ்ஞானம். காதல் நீதானா, காதல் நீதானா. உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா, நெஞ்சம் மீது ஒன்றுதான் அங்கும் இங்கும் உள்ளது உனக்கதை தருகிறேன் உயிர் என சுமந்திரு வானமும் என் பூமியும் உன்னிடம்.